Hey, body, body, body, border. Kasana, Lenina, Teno, Anida, Cheriani, and Abadme, Mari Mari, Munirme, Jelada, Anida, Agino, Anada, Fifty Fifty, Buddha Gordme, Putti Putti, and Abadme, Adapellam Kasam, Wundra, Gayel and Rama, the Sikama, other Sikkim, Ponda, Purdila, Indrida, the Boda, Arakim, Kendana, Sundam, Sundam, Kalada, and my Kendikar, the Boda. கையோட எழுதிய கொண்டு வந்து தாத்தா என்னடா நடக்குதுங்க பாஸ் புரிஞ்சிச்சு பாஸ் அங்க பாருங்க அவங்க கூட்டத்துக்கு ஆசிக்கிறாங்க பாஸ் பின்னாடி வா யார கேக்குறா மூணு பேருக்கு தேவையில்லாம